விக்னேஷ் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு வேலையை சொல்லியிருக்கீங்க. நான் இந்த இடத்துல நம்முடைய தமிழர் வேளாண்மை சார்ந்த உழவர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புகிறது, நிச்சயமாக ஒவ்வொரு உழவரும் ஒவ்வொரு வேளாண் பெருங்குடி மகனும் தன் குழந்தைக்கு கொஞ்சமும் குறையாத ஒரு மரியாதையுடனும் பாசத்தோடும் நிச்சயமாக ஒவ்வொரு செடியும் வளர்க்குறோம், ஒவ்வொரு பயிரையும் வளர்க்குறோம். குழந்தைய கூட நம்ம சரியாக நம்ம குடும்பத்தை கூட சரியாக பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம வைக்கிற பயிர் மேலே அவ்வளோ சிரத்தை எடுத்து வளர்க்குறோம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் நிச்சயமாக. ஏன்னா அவ்வளோ உழைப்பை நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம வைக்கிற பயிர் கொஞ்சம் வாடினா கூட நம்மளுக்கு மனசு சரியாக இருக்காது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள் உண்மையில் யாருக்காக உற்பத்தி பண்ணுறோம்? ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றோம், ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகிறோம், ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு பழங்களையும் பயன்படுத்துகிறோம். தமிழர் வேளாண்மை முறையில் உற்பத்தி செய்கிறதும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு போகிறதும் மிக உயர்வான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். உங்களுடைய ஒவ்வொரு பயிரும் ஒரு குழந்தைக்கு சமமான ஒன்று அப்படிங்கிற ஒன்று புரியணும். அடுத்தது, இந்த அளவுக்கான தரத்தோடையும் பொறுப்போடையும் சுவையோடையும் மற்றவங்க யாரும் உற்பத்தி செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும். இதை வந்து எந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் அது நுகர்வுக்காக தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கணும். நுகர்வு வந்து உள்ளூராக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், ஆனால் செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி அவ்வளோ உயர்ந்த ஒரு சிரமத்தை பொருட்படுத்தாமல் இரவும் பகலும் உழைச்சி உழைச்சி உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் விற்பனைங்கிற ஒரு இடத்த நோக்கி போகும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பொருள் விற்க முடியாமல் போகிறதோ அல்லது முற்றிலுமாக சேதப்படுறதோ தவிர்க்க முடியாத சோகம். அது இலவசமாகவே கூட கொடுக்கப்படலாம். இப்போது ஒரு தடவை நான் வந்து முருங்கை மரம் வச்சுருந்தேன். என்னுடைய சொந்த அனுபவத்தை இதில் பகிரணும்னு விரும்புகிறேன். ஒரு 2 நிமிடங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும், என்னுடைய நிலத்தில் திறந்த வெளியில் வரப்பை சுற்றிலும் ஒரு 20 முருங்கை மரங்கள் இருக்குது, 5-6 நாரத்தை மரங்கள் இருக்குது, தென்னை இருக்குது, வாழை ஒரு 100 வாழை இருக்குது, எல்லாமே திறந்த வெளியில் தான் இருக்குது. முதல்ல நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு முருங்கை வைக்கும்போது என்னுடைய வாத்தியார் சொன்னார், வைக்கிறத ஒரு 5-6 மரமாக வையின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். இல்லைடா, போகிற வழியில் ஓனெல்லாம் இருக்குது, அடுத்த ஊருக்கு போகிற பாதை அது, நிறைய காய்ச்சி தொங்கும்போது வரவன் போகிறவனா கீரை ஒடிப்பான், காய் பறிப்பான், அது எல்லோரும் பறித்தது போகவும் உனக்கு மிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு கடுமையான கோபம் வந்தது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்குவேன், அடுத்தவங்களாம் சும்மா சாப்பிட்டு போவானா திருடி அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, திருடி எடுத்துக்கிறதா அர்த்தம் இல்லை, ஒரு திங்கிற பொருள் அவன் திருடினாலும் சரி அல்லது காய்ச்சிருக்குதேன்னு பறித்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் வழியில் வந்து வழியில் சொர வம்புக்கு அப்படிங்கிற மாதிரி, வம்புக்கு சொர வழியில் காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி, நீ வழியில் மரத்தை வச்சுருக்கிற நடந்து போகிற பாதையில் அவன் எடுத்தது போகும் நிச்சயம் உனக்கு வேணும்ல அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அவர் சொன்னது கேட்டது எனக்கு தாங்க முடியாத கோபம். ஊருக்கெல்லாம் நான் மரம் வைக்க முடியாது, எனக்கு மட்டும்தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளை வச்சேன். அந்த கிளை வந்து நிரம்பிச்சு காய்ச்சிது. நம்ம சொந்தக்காரங்க வந்து ஒரே ஒரு மரம் வச்சுருக்கிற ஒரு உழவம் வந்து தோட்டத்தில் கீரை எப்படி ஒடிப்பான்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கிளை கொஞ்சம் கூட வாடிடாமல் இலை கூட சேதம் இல்லாமல் ஒரு ஒரு இனுக்காக ஒடிப்போம் இல்லையா, ஒரு ஒரு கீரை கொத்தாக ஒடிப்போம். ஆனால் திருட வரவங்க எப்படி வைப்பாங்க, குச்சி கோலமாக ஒடிச்சுப்போங்க, குச்சி குச்சாக ஒடிச்சு அள்ளிட்டு ஓடிப்பிடுவாங்க சீக்கிரமாக இல்லையா, ஏன்னா அவங்க அவசரத்தில் ஒடிப்பாங்க. இந்த மாதிரியே உண்மையிலேயே நடந்தது, ஆத்திரம் தாங்கலை எனக்கு. அவன் வந்தவன் என்ன செஞ்சுருக்கான், ஏறி ஒரு கிளையில் ஏறி சீக்கிரமாக ஒடிக்கணும்னு ஒட்டிச்சிருக்கான், கிளை முறிச்சிட்டு கீழே விழுந்துட்டு. மறுநாள் காலையில் நான் போய் பார்க்கறதுல ஆத்திரம் தாங்கலை எனக்கு, சத்தம் போட்டு திட்டிக்கிட்டே அந்த கிளையை தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்தார், நான் ஏற்கனவே சொன்னால ஒரு 5-6 மரமாக வையின்னு சொல்லி அப்படின்னாரு. ஊருக்கெல்லாம் மரம், உங்கள் புத்தியும் உங்கள் யோசனையும் எனக்கு வேண்டாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உருவாக்கணும், இந்த மாதிரி திருடிட்டு போகிறானுள்ள நல்லா இருப்பானுள்ளான்னு திட்டிருந்தேன் சரியா. அப்புறம் சொன்னார், சரி சரி அவன் மரத்தை ரெண்டாக்கிட்டு போயிட்டான், உனக்கு லாபம் தான்னாரு. என்ன மரம் ரெண்டுன்னு, இல்லை இந்த கிளையை தூக்கி வச்சுப்பார், இன்னொருத்தரும் திருப்பியும் துளுக்கும் அப்படின்னார். எனக்கு ஆத்திரம் தாங்கலை. இல்லைடா, இது வந்து ஒரு திங்கிற பொருள், மனசார நீ இந்த அளவுக்கு அடுத்தவனுக்கு கேட்டால் எல்லாருக்கும் கீரை ஒடிச்சு கொடுப்பியா, கொடுக்க மாட்டேன், வழியில் இருக்குது, அதனால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக திருட்டுக்கு தான் வரும், நிச்சயமாக அவனுக்கு நன்றி இருக்கும், அவன் கொண்டு போனவன் விற்கிறதுக்கு கொண்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி, எவ்வளவோ வேப்ப மரம் இருக்குது, நொணா மரம் இருக்குது, உன் கண்ணுக்கு இருக்கப்படுற கருவேல மரங்கள் இருக்குது, ஏதோ ஏதோ மரங்கள்லாம் முளைக்குது. அந்த மாதிரி முருங்கையும் ஒரு மரம் தான், பசிக்கிறவன் தான் சாப்பிடுவான், சும்மா பறிச்சு கொண்டு கீழே போகிறதெல்லாம் கொண்டு போக மாட்டான், அப்படின்னு என்னை ரொம்ப சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார். அடுத்த பதிவுக்கு வரேன்.